போறோம் அப்புறம் இங்கே வந்தேன். நீ தானே வந்து நிற்கிறேன் சார், வேறு நான் எங்கேயுமே மறந்துடுறேன். இல்லைடா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஆமாடா, எனக்கு இப்போலாம் பசி எடுத்து, ஆனால் சாப்பிட முடியல, படுத்துக்கிறேன் ஆனால் தூங்க முடியல. என்ன இருக்குதுடா? ரொம்ப பெரிய வியாதி போய் டாக்டர் பாரு. டாக்டரே என்ன பார்த்து அதான் அவளையே பார்த்து. இதெல்லாம் நீ ஏன் கேட்குறேன்? நீ தான் ஆல்ரெடி அசோ இல்லை. இல்லைப்பா, என்னுடைய பர்சனல் மேட்ரு. இது நீ அடிக்கடி தலையிட்டு நமக்கு போய் ஃபோட்டோகிராஃபி. மை ப்ரொஃபஷன், லா மை ஹாபி, ஃபீல்ட் கிளியர். அகஸ்ட் பார்த்தா கீழே விழுந்தா கூட நாட்டுக்கிட்ட பரம்பரை ஆச்சு ஐயா. இப்ப துண்ட போட தோல் கூட இல்லாம சொல்லுங்க. ஏதோ நம்மளை சேர்ந்த ஒருத்தனை கட்டியால குத்திட்டானேன்னு விழுகி மருகாதீங்க ஐயா. நாளைக்கு நடக்க போறது யாருக்கியா தெரியும். ஆதி இருக்கிற அதே மெட்ராஸ்லதான் அங்கங்காவும் இருக்கிறா இருக்கான் பாத்தீங்களா. நாளைக்கே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு மனசு மாதிரி ஒன்னு சேர்த்தாங்கன்னா நீங்க என்னையா பண்ணுவீங்க. வருது காபியா வேற ஏதாவது காபி தான் டீ இருந்தா டீசல் வாசனை வரும் போகுது.